மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா. வெண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே என் கண்கள் பூமி தேடிய தேடல் நீதானா. போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டேன். இருந்தோம் அன்பு துளியாக, இணைந்தோம் இன்று நரியாக, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மாரோடு சரியும் போது அணுவெல்லாம் ஆகாயம் போல் விரிகின்றதே. தேகம் ரெண்டும் தெரியாத ஜீவன் தெரியும் சுடராக, மொத்தம் என்னும் எண்ணெய் ஊற்றுவோம். மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. வெண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா.